ಯೇನಾಚಲ ಪ್ರಕೃತಿ ನಾರಿಪು ಸಂಕ್ಷಯಾರ್ಥಿ ವಾರಾಂ ನಿಧಿಂ ವರದ ಪೂರ್ವಮಲಂಘಯಸ್ತ್ವಂ ತಂ ವೀಕ್ಷಸೇತು ಮಧುನಾಪಿ ಶರೀರವಂತಃ ಸರ್ವೇ ಷಡೂರ್ಮಿ ಬಹುಲಂ ಜಲಧಿಂ ತರಂತಿ. 25வது பத்தியம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து. ஸ்ரீ ராமாவதாரத்தை கொண்டாடுகிறார். 24வது பத்தியத்துல வாமன அவதாரத்தையும் 23வது பத்தியத்துல நசிம் அவதாரத்தையும் கொண்டாடினார். முக்கியமான அவதாரங்கள்ல எங்கெல்லாம் விசேஷங்கள் நிறைய நடைஞ்சிருக்கோ அந்த அவதாரங்களை மட்டும் அனுபவிக்கிறார். இந்த 25வது பத்தியத்துல முக்கியமா அந்த சேத்து கடல தாண்டறதுக்காக ஸ்ரீராமன் ஒரு சேத்துவை நிர்மாணம் பண்ணினார். நலன் மூலமாக நல சேத்து, அது ஸ்ரீராம சேத்துன்னு இன்னைக்கு வழங்கப்படுறது. அந்த சேத்துவை பார்த்தாலே புண்ணியம் சாதிக்கிறார். எந்த சேத்துவை கட்டி அந்த கடலை ராமன் கடந்தானோ அந்த சேத்துவை பார்த்தாலே சரீரத்தை உடைய அனைத்து பிராணிகளும் ஷடூர்மி பகுலம் சாதிக்கிறார். சம்சாரத்தை கடலா சொல்ற சாதிக்கிற வழக்கம் உண்டு, பாதிக்கிற வழக்கம் உண்டு. அதுல முக்கியமா ஆறு வகையான அலைகள் ரொம்ப நிறைஞ்சி இருக்கான். அந்த ஆறு வகையை பார்க்கலாம் என்னன்னு. அப்படிப்பட்ட ஆறு வகையான அலைகள் நிறைந்த அந்த சம்சார சாகரத்தை அனைத்து ஜீவராசிகளுமே கடக்கலாம்னு அழகா சாதிக்கிறார். இல்ல தரந்தி, தரந்தி தான் கிரியாபதம். தரதி தரதக தரந்தி, தரந்தினா கடக்கிறார்கள். வரத சம்போதன பதம், வரதராஜனே தரந்தி. யார் ஷரீரவந்தா தரந்தி, ஷரீரவான் அப்படின்னு சொன்னா சரீரத்தை உடையவன். ஷரீரவான் ஷரீரவந்தோ ஷரீரவந்தா, இது பிரதமா பக்தி பகுவச்சனம். ஷரீரத்தை உடையவர்கள் அர்த்தமாறுது, அல்லது ஜீவராசிகள். இந்த ஜீவராசிகள் கடக்கின்றன. எதை? ஜலதிம். ஜலதிம்னா சாகரத்தை, சம்சார ஜலதிம்னு அர்த்தம். சம்சார சமுத்திரத்தை தித்தியா பக்தி ஏகவச்சனம் கடக்கின்றனர். அதுக்கு என்ன விசேஷனம்னா ஷட்டு ஊர்மி பகுலம். ஷடு ஊர்மின்றது ஷட்டு ஊர்மி. ஷட்டு ஊர்மின்னு சொன்னா ஆறு வகையான பெரிய அலைகள். ஏன்னா கடல்ல நம்மளால ஏன் கடக்க முடியாதுன்னா, ஒன்று பெருசா இருக்கிறதுன்றது ஒண்ணு, இன்னொன்னு அது இருக்கக்கூடிய அலைகள் நம்மளால கடக்க முடியாது, அவைகள் நம்மள மூழ்கடிச்சிடும். இந்த அலைகள் என்னென்னு கேட்டா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். காமம்னா ஆசை, கோபம் குரோதம்னா கோபம், லோபம்னா பேராசை, மோகம்னா மோகிச்சு கிடக்கிறது, அஜ்ஞானம் வச்சுக்கலாம், மதம்ன்றது கொழுப்பு, மாத்சரியம்ன்றது பொறாமை. இப்படிப்பட்ட ஆறு அலைகள், இந்த ஆறு விஷயங்கள் இருக்கு, இவைகளால் நிறைந்த இந்த சம்சார சாகரம். காமயேஷ குரோதயேஷன்னு கண்ணன் கீதையில சாதிக்கிறார். இந்த ரெண்டு தான் நமக்கு இருக்கக்கூடிய பரம எதிரிகள். அப்படி இவைகளே அலைகள், அப்படிப்பட்ட அலைகளால் நிறைந்த சம்சார சாகரத்தை கடக்கின்றனர். எப்போன்னு கேட்டா அதுனாபி, இப்பொழுதும். ஏன்னா ராமாவதாரம் நடந்து த்ரேதா யுகம், அதுக்கப்புறம் துவாபர யுகம், கலியுகம், இன்றைக்கும் அது இருக்கு, ப்ரூவ் பண்றா இருக்குன்னு. அப்போ அதுனாபி இப்பொழுதும், இப்பொழுதும் கலக்கின்றனர். எப்பன்னு கேட்டா வீக்ஷிய, வீக்ஷன்னு சொன்னா பார்த்துட்டு, லெபந்தம் அது, வி விசேஷ உபசர்க்கம், ஈக்ஷ தாத்து ஈக்ஷணம், வீக்ஷன்னு சொன்னா பார்த்து விட்டு. எதை? தம் சேத்தும், சேத்துனா பாலம், சேத்தும்னா அந்த அணையை, தம் சேத்து சொல்லிச்சு, அதுக்கு விசேஷங்கள் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட சேத்துவை, அதாவது இந்த பத்தியத்துல எம்பெருமான் கட்டின சேத்துவை புகழ்கிறார். வேகா சேத்து ஸ்தோத்திரத்துல எம்பெருமானையே சேத்துவா புகழ்ந்தார். ஈஷ்டே கமயித்தும் பாரம் ஏஷ சேத்துர பங்குரஹான் அங்க சாதிச்சார். எம்பெருமானே இங்க சேத்துவா இருந்தான், இங்க அவன் கட்டின சேத்து. தம் சேத்தும் வீக்ஷ, அந்த அணையை கண்டு. எந்த அணைன்னு சொன்னா, அதுக்குதான் முந்தின ரெண்டு பாதங்களுடைய அன்வயத்தை பார்க்கணும். துவம் ரிப்பு சம்சயார்த்தி சன்னு, துவம்னா நீ, ரிப்பு சம்சய அர்த்தி, ரிப்புனா எனிமி, சம்சயம்னு சொன்னா அழிவு, விருத்திக்கு ஆப்போசிட்டு க்ஷயம். ஆசோச்சம் வந்தா கூட விருத்தியா க்ஷயமான்னு கேட்பா, அப்ப க்ஷயம்னா இழப்பு, அப்ப இந்த அழிவு. சம்சயன்னு சொன்னா கம்ப்ளீட்டா அவர்களை அழிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அப்ப பகைவர்களுடைய அழிவை அர்த்தி, அர்த்தினா விரும்புகிறவன். தேவர்கள் போய் அவன் எம்பெருமான வந்து பிரார்த்தனை பண்ற, அப்ப ராவணாதிகளை சம்ஹாரம் பண்றதுக்காக அவதாரம் எடுக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட ரிப்பு சம்சயார்த்தி சன்னு, அவைகள் பகைவர்களை அழிப்பதற்காக ஒரு விருப்பத்தை உடையவனாய், அச்சல பிரகிருத்தினா ஏன பூர்வம் வாராம் நிதிம் அலங்கையா. அச்சல பிரகிருத்தினா, அச்சலகன்னு மலைக்கு பெயர், வெங்கடாச்சலம் சொல்றோம். வெங்கடாச்சலம்னா வெங்கடம்ன்ற அச்சலம். அச்சலத்துக்கு மலைன்னு பெயர் உண்டு. அச்சலகனா அசையாதன்னு அர்த்தம் உண்டு. பிரகிருதிக்கு பிரகிருத்தினா அதை, இப்போ ஒரு அர்த்தம் வந்து இயல்பு. இப்போ எம்பெருமான் தன்னுடைய ரிசால்வ்ல அன்ஃபெயிலிங்காக இருந்தான், அன்வேவரிங்காக இருந்தான் அப்படி அர்த்தம். அல்லது அந்த மலை இருக்கணும், அந்த மலை என்கிற ஒரு சொரூபத்தினால் அதையே சாதனமாக கொண்டு ஏனன்னா அந்த இடத்துல ஏன சேத்துனா, எந்த சேத்துவினால் பூர்வம் வாராம் நிதிம் அலங்கைய, பூர்வம்னா முன்னாடி, வாகான சப்தம் உண்டு, அதான் வாராம். வாராம்னா அதனுடைய சஷ்டி பக்தி பகுவச்சனம். அதனுடைய நிதிம்னா கடல். அப்ப கடலை அலங்கையன்னு சொன்னா கடந்தாயோ, லங்லகாரம் கடந்தாயோ, அந்த சேத்தம் சேத்தும் வீக்ஷிய, அந்த அணையை கண்டு அதுனா அப்படின்னு மேல அன்வயம் போறது. ஒரு அன்வயத்தை பார்த்தோம்னா வரத துவம் ரிப்பு சம்சயார்த்தி சன்னு அச்சல பிரகிருத்தினா ஏன பூர்வம் வாராம் நிதிம் அலங்கைய தம் சேத்தும் வீக்ஷிய அதுனாபி ஷரீரவந்த சர்வே ஷடூர்மி பகுலம் ஜலதிம் தரந்தி. வரத வரதராஜனே பெருமாளே, துவம் ரிப்பு சம்சயார்த்தி சன்னு, நீ பகைவர்களுடைய அழிவை விரும்பியவனாக, ஆர்த்தி அர்த்தித்தன் அர்த்திக்கிறதுனா ஆசைப்படுதல் அர்த்தம், அதான் அர்த்தகன்னு அர்த்தம், அர்த்தியத்தே இத்தி அர்த்தக, விரும்பப்படுவதால் அதுக்கு அர்த்தம்னு பெயர், ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசைர். அப்ப அர்த்தி அல்லது அர்த்தின்னு சொன்னா விரும்பியவன், வித்யார்த்தி வித்யையை விரும்பவன் அர்த்தமா இருக்கு. விரும்பியவனாக அச்சல பிரகிருத்தினா, அச்சல பிரகிருத்தினான்றதுல ஒரு சேஷம் வச்சுக்கலாம். ஒன்னு வந்து அச்சலகனா மலை, நான் செலத்தி ஒரே இடத்துல இருக்கு, அந்த மலையை சாதகமாக கொண்டு அர்த்தம். அல்லது உன்னுடைய அந்த ஒரு சலிக்காத இயல்பு பகைவர்களை அழிப்பதுல ஒரு ரிசால்வ், அதை ஏன ஏனன்றது இப்ப சேத்துக்கு அன்வயம், ஏன தம் சேத்தும், ஏன சேத்துனா எந்த அணையால், பூர்வம் பூர்வம் முன்னாடி, வாராம் நிதிம் அலங்கைய, லங்க தாத்துக்கு கடத்தல் அர்த்தம், உள்ளங்கனம், உள்ளங்கனம் தான்றது, உள்ளங்கிய சிந்தோகோன்னு ஹனுமான் ஸ்தூதியும் இருக்கு. வாராம் நிதின்னா கடல், கடலை அலங்கையன்னு சொன்னா துவம் அலங்கைய, மத்தியம புருஷ ஏகவச்சனம் லங்லகாரம். தம் சேத்தும் அந்த சேத்துவை வீக்ஷிய, வீக்ஷனா பார்த்துட்டு, பார்த்தாலே புண்ணியம், சேத்துவ பார்த்தாலே புண்ணியம். அதுனாபி இன்னி வரைக்கும் இப்போவும் கூட ஷரீரவந்தா ஷரீரம் படைத்த அந்த சர்வே, சர்வேனா எல்லா பிராணிகளும், சரீரத்தை படைத்த அனைத்து விதமான பிராணிகள், மனுஷன்தான் அர்த்தம் இல்ல, எல்லா ஜீவராசிகளும், ஷடூர்மி பகுலம் ஆறு வகையான பெரிய அலைகள், காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம்ங்கிற ஆறு பெரிய அலைகள் நிறைந்த ஜலதிம் இந்த சம்சார சாகரத்தை தரந்தி கடக்கின்றனன்னு அழகா சாதிக்கிறார். இதான் 25வது பத்தியத்துடைய அர்த்தமாக இருக்கு.